ശ്രീമണ്ണൂതനരംഗനാഥാരബ്ദാത്മവിദ്യാലയം ശ്രീമണ്ണൂതനലക്ഷ്മണഹരിത്രാസംപ്രാപ്തതുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്രകടാക്ഷസന്തരസുധാലക്ഷ്യാത്മയോഗാംക്ഷിതം ശ്രീമണ്ണൂതനവാഗതീശയമനം ഭക്ത്യാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീഷയോഗീന്ദ്രഹയാസ്യപരസേവിനം ബ്രഹ്മതന്ത്രസ്വതന്ത്രാഹര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പദം യസ്യ വാഗ്വൃദ്ധി പര്യന്ത ഇതി രാജസരസ്വതി തസ്മൈ വേദാന്തഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. വിശുദ്ധ വിജ്ഞാന ഗണസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണ ബദ്ധദീഹിക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. സവായൈ നമഃ. തെളിയാത മറைநிலங்கள் தெளிகின்றோமே என்கிற தலைப்பில் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய பிரபந்த பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று ஆச்சாரியன் சிஷ்யனுடைய சம்பந்தத்தை பற்றி நாம் சிறிது அனுபவிக்கலாம். ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் எப்படி இருக்க வேண்டும் என்பது சுவாமி வேதாந்த தேசிகனுடைய பாசுரங்களின் மூலமாக நமக்கு சுலபமாக புரியும் வண்ணம் அமைந்திருக்கின்றது. எம்பெருமானுக்கும் ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் எப்படி நித்தியமான சம்பந்தமோ அது மாதிரி ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமும் அப்படியே இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. தேசிக பிரபந்தத்தில் அதிகார சங்கிரகத்தில் இந்த பாசுரம் சொல்லப்பட்டிருக்கு. இன்பத்தில் இறைஞ்சுதலில் இசையும் பேற்றில் இகழாத பல்லுறவில் இராகம் ஆற்றில் தன்பற்றில் வினை விளக்கல் தகவோக்கத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுர கவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் துணிவார்கே. புருஷார்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல மனிதனாலே விரும்பப்படக்கூடிய பலன் அப்படின்னு அர்த்தம். குரு பரம்பராசாரத்தில் இந்த பாசுரம் இடம்பெற்றிருக்கு. அங்க பல வகையான வியாக்கியானங்களை நம்மால் அனுபவிக்க முடியும். பகவத்பக்தியை காட்டிலும் ஆச்சாரிய பக்தியே மிகச் சிறந்தது என்பதை இந்த பாசுரத்தின் வாயிலாக காண்பிக்கின்றார். இந்த பாசுரத்தில் இப்ப எம்பெருமானுக்கும் ஜீவனுக்கும் எப்படி 10 விதமான சம்பந்தங்கள் இருக்கின்றனவோ ஆனந்தரூபமான பகவானுடைய அனுபவம், எம்பெருமானையே சரணமாக பற்றுதல், அவனையே தன் சொரூபத்திற்கு தக்க பலனாக கொள்ளுதல், அவனோடு பல்வகை உறவை ஏற்படுத்திக் கொள்ளுதல், தகாத விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஆசையை அவன் மூலமாக ஒழித்தல், அவன் விஷயமாகவே பற்று உண்டாக்கப் பெறுதல், பாபங்களை ஒழித்தல், அவனுடைய கருணைக்கு எப்பொழுதும் இலக்காயிருத்தல், எம்பெருமானாலேயே தத்துவ ஞானம் உண்டாகப் பெறுதல், அவன் தன்னை போல் ஒக்கப்பெறுதல், இது மாதிரியான 10 விஷயங்கள் எம்பெருமானுக்கும் ஜீவனுக்கும் 10 வித சம்பந்தங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இதுல மதுரகவி ஆழ்வார் கண்ணன் இந்த லோகத்தில் அவதரித்து வாழ்ந்தபொழுதே மதுரகவியும் இந்த பூலோகத்திலே அவதரித்தார். அதை கண்ணன் இங்கு எழுந்தொருளி இருக்கின்றான் அப்படின்றத நன்றாக உணர்ந்தும் கூட இந்த 10 விதமான சம்பந்தங்களையும் மதுரகவியாழ்வார் தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாரிடத்திலேயே காண்பித்தார். அது எப்படி காண்பித்தார்? ஆழ்வார் விஷயத்திலேயே கண்ணினும் சிறுத்தாம்பு என்கின்ற பிரபந்தத்தை பாடி அருளினார். அதனாலதான் சுவாமி வேதாந்த தேசிகன் துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் தொல்வழியே நல்வழிகள் அப்படின்னு சாதித்தார். அற்ப சுகங்களை விலக்கி வைக்கக்கூடிய தைரியம் எந்த ஆஸ்திக பெருமகனுக்கு இருக்கின்றதோ அவன் ஆச்சாரியன் திருவடியை பற்றிக் கொண்டவனாக இருப்பான் அப்படின்றது தெரியல். இந்த இன்பத்தில் இறைஞ்சுதல் இசையும் பேற்றில் அப்படின்ற இந்த பாசுரமானது கண்ணினன் சிறு தாம்பினுடைய 10 பாட்டுக்களின் அர்த்தமாக சுவாமி வேதாந்த தேசிகனாலே இயற்றப்பட்டிருக்கின்றது. இன்பத்தில் அப்படின்னா ஆனந்த ரூபமான அனுபவத்தில் அப்படின்னு அர்த்தம். இது முதல் பாசுரத்தினுடைய அர்த்தம். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ற பாசுரத்தினுடைய அர்த்தமாக இங்கே இன்பத்தில் அப்படின்ற பதமானது பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பாட்டில் நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன். இப்போ அங்க கண்ணினும் சிறுத்தாம்பினால் என்கின்ற பாட்டில் சொல்லப்பட்ட அந்த விஷயம் எப்படி அனுமதிக்கிறதோ அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே அப்படி ஆனந்தானுபவ பரியந்தமான ஒரு விவக்ஷா சுவாமி தேசிகனுக்கு இருக்கக்கூடியதான விவக்ஷா அது இங்க ரொம்ப அழகாக காட்டப்படுறது இறைஞ்சுதலில் அப்படின்னு. அதாவது ஆச்சாரியனுடைய திருவடிகளை ஆசிரயிப்பதில் அப்படின்னு அர்த்தம். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. இந்த வரிக்கு அனுவாதமாக இங்கே இறைஞ்சுதல் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இசையும் பேற்றில் அப்படின்னா இசைகை அப்படின்றது அங்கீகரிக்கை அப்படின்னு அர்த்தம். பேரு அப்படின்னா புருஷார்த்தம் அர்த்தம். கரியகோல திருவுருக்காண்பன் நான் கரியகோல திருவுருக்காண்பன் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அதே மாதிரி தேவு மற்றறியேன். இந்த மாதிரியான வார்த்தைகள் எப்படி மதுரகவியாழ்வாராலே இயற்றிய பிரபந்தத்திலே கொடுக்கப்பட்டுள்ளனவோ அது மாதிரி பகவத் அனுபவ ரூப புருஷார்த்தத்தில் அங்கீகாரம் ஏற்படுவதற்காக கரியகோல திருவுருக்காண்பன் என்று எப்படி அருளி செய்தாரோ அப்படியே தன்னுடைய புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய ஆழ்வாருக்கு கண்ணன் மேலே இருந்த ஒரு ஈடுபாட்டையும் இங்கே அருளி செய்தார். ஆழ்வாருக்கு யார் மீது அதிக ஈடுபாடு? கண்ணன் மீது. மதுரகவி ஆழ்வாருக்கு யார் மீது ஈடுபாடு? நம்மாழ்வார் மீது ஈடுபாடு. அந்த பாட்டில் சொல்லப்பட்ட சாரதமமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தை இந்த இடத்துல இசையும் பேற்றில் அப்படின்றத காண்பித்தார். புருஷார்த்தத்தை எங்கே பிரார்த்திக்கிறார் அப்படின்னா அவர் இவர் ஆழ்வார் இடத்துல பிரார்த்தித்தார். நாம் மதுரகவி ஆழ்வார் சென்ற வழியில ஆச்சாரியனிடத்தில் பிரார்த்திக்கின்றோம். இகழாத பல்லுறவில் அறிவோம், அவனோடு உறவு ஏற்படுத்திக் கொள்ளுதல், பலபடியான பாந்தவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான். அந்த பாசுரத்தினுடைய அர்த்தமானது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இராகம் ஆற்றில், அதுவும் இராகம் அப்படின்னால் மற்ற வஸ்துக்களிலும் இதர விஷயங்கள்லையும் பற்று இல்லாமல் இருத்தல், ஆசை இல்லாமல் இருத்தல். இதுவும் கண்ணினும் சிறுத்தாம்பல நம்பினேன் மடவாரையும் முன்னலாம், அதுக்கப்புறம் அடியேன் சதிர்த்தேன் இன்றேன். அதே மாதிரி தன் பற்றில் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா தானே தன் சம்பந்தத்தை உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம். நின்று தன் புகழ் ஏத்த அருளினான், அதனுடைய சங்கிரகம். வினைவிலக்கில் அப்படின்னா பாபத்தை ஒழித்தல் அர்த்தம். இதுவும் பண்டை வல்வினை பாற்றி அருளினான், அதனுடைய சங்கிரகமாக சொல்லப்பட்டதுதான். தகவோக்கத்தில் அப்படின்னா ஆச்சாரியனுடைய கிருப்பைக்கு பாத்திரமாக இருத்தல். அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே, தத்துவத்தை உணர்த்துதலில். தத்துவம்னா என்ன? வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் அப்படின்னு வேதாந்த தத்துவங்களை நம் மனதுக்குள்ளே நிலை நிறுத்துதல். தன்மையாக்கில் தன்மை அப்படின்னா ஸ்வபாவம் அர்த்தம். அதாவது கைங்கரிய பரியவசித்தமா இருக்கக்கூடிய பகவத் பாகவத சேஷத்தைக்க ஒரு ரசத்தை, அவன் பகவான், நாம் அவனுக்கு சேஷபூத்தர்களாக இருக்கிறோம், அவன் சேஷியாக இருக்கிறான், நாம் சேஷபூத்தர்களாக இருக்கிறோம், அவன் பகவான், இவர்கள் எல்லோரும் பாகவதர்கள், பகவத் பக்தர்கள் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம். தன்மை அப்படின்னா சுபாவம், ஆக்கில் அப்படின்னா உண்டு பண்ணுவதில், உண்டு பண்ணுவதில் அப்படின்னு அர்த்தம். செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான். இந்த பத்து சம்பந்தங்கள் இருக்கு, இதுவரைக்கும் நாம பார்த்த பத்து விஷயங்கள், இது எம்பெருமானுக்கும் ஜீவனுக்கும் விஷயமாகவும் நாம் முதல்ல பார்த்தோம். அதுதான் இது அப்படியே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடத்தில் இந்த பத்து சம்பந்தங்களையும் காண்பித்தார். இப்போ எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாவத்தை எப்படி மற்றவர்களிடத்தில் காட்ட முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலளிப்பவராக அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க. அன்பர்க்கே, எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய பிரேமையை நிரூபணம் செய்ய வேண்டியிருக்க இந்த கண்ணினும் சிறு தாம்பு என்கின்ற பிரபந்தத்தின் மூலமாக இன்பத்தில் என்று சுவாமி தேசிகனுடைய பாசுரத்திலே சாதித்தபடி பத்து விதமான அர்த்தங்களையும் காட்டியபடி இப்படிப்பட்ட உபகாரங்களை செய்வதற்காகவே பெருமாள் எழுந்தருள் இருக்கின்றான். அவனையும் பார்க்காமல் ஆயன் நிற்க, கோபாலன் எழுந்தருள் இருக்கின்றான், ஆனால் அவனையும் பார்க்காம அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு அறிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கக்கூடியதான நான்கு வேதங்களையும் தமிழ் செய்தான், அவைகளுடைய சாரங்களை எடுத்து நான்கு விதமான பிரபந்தங்களை அருளி செய்த நம்மாழ்வாருடைய திருவடி தாமரைகள் இருக்கே, அதாவது திருவடியை தமிழ் செய்தான் தாளே கொண்டு திருவடிகளையே பற்றுதல். இங்க ஒரு ஏவகாரம் இருக்கு, அந்யயோக வியவச்சேதம். அதாவது கண்ணனுடைய திருவடியை வியவச்சேதித்து காண்பிக்கிறது இந்த ஏவகாரம். இப்போ இது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னா, எம்பெருமான் திருவடியை பற்றி கொள்ளுதலை காட்டிலும் ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி கொள்ளுதல் அப்படின்றது துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும். மதுரகவியார் எப்படி காண்பித்தாரோ, ஆழ்வாருடைய தாளை பற்றிக் கொண்டு நம்ம எல்லோரையும் கரை சேர்க்கும்படியான ஒரு வழியை காண்பித்தாரோ, அந்த வழியில சென்றால் துணிவுள்ளவர்கள், அதுவும் விஜயத்தில் துணிவு இருக்கக்கூடியவர்கள், பரமஹம்சேத்யாதி இன்ஜிமேட் ஐசிங்கர் அவருடைய வியாக்கியானத்தில் இவை எல்லாவற்றையும் அருளி செய்கிறார். அப்படிப்பட்ட நல்வழிகள் துணிவார்கட்கு நல்வழிகளாக இருக்கின்றன. இதுதான் மோட்ச மார்க்கங்களாக, பக்தி பிரபத்தி ரூபங்களாக மோட்ச மார்க்கங்கள் என்று காண்பிக்கின்றார். நாளை சந்திக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.